She is a fantasy. Sha-na-na-na-na, oh, oh, oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh, oh. No one knows she's a mystery. Sha-na-na-na-na, oh, oh, oh. Fills your heart with ecstasy. பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. முதல் முதல் பார்வையில்